chapter. I'm a gangster, the god is my freaking banker. Money's the master, but that's not what I'm running after. Pistol pogandal kondirukum naan oruvan. Indha ulagathil yaar endum pagaivan. Naan oru thani padai, naane endum thalaivan. Naan endum thani oruvan. Thani oruvan ninaithu vittal indha ulagathil thadaigal illai. Thani oruvan ninaithu vittal இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தி. தீமைக்கெதிராய் நானும் வருவேன் தனி ஒருவனாய் முன் படையெடுத்து. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் அழியும் தோழா. அது நாள் வரும் முன்னே உனை வென்று முடிப்பேன் வாடா. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனியொருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன் நான். ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள். அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள். அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள். அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்.